ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யஹாராய மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே பகுலபூஷண மகா குரவே நமஹ. ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் ததாகிருதி. ஸ்ரீரண்டுதோ புலி திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. அது அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை கீழ்ப்பாசனத்தை நாம் அனுபவிச்சோம். நேற்றைய தினம் எவ்வளவு பாவங்கள் பண்றோம், எம்பெருமான் தண்டதரனாயிருக்கான். இப்படிப்பட்ட ஜீவாத்மாவை ஒரு இவனுக்கு ஒரு நியாயம் கொடுக்கிறதுக்கு நியாயஸ்தலமான எம்பெருமானுடைய அந்த நியாயஸ்தலத்திலே கொண்டு நிறுத்தி நாம் செய்கின்ற புண்ணிய பாவங்களை ஆராய்ச்சி பண்ற அநேக விதமான நீதிபதிகள் பக்கத்திலே உட்காண்டு இது பிரதம நீதிபதியாய் எம்பெருமான் எழுதியிருக்கான். நமக்காக நண்பக்களிலே தானே நின்று தயாதேவியே நின்று வாதிட்டு நம்மை ரட்சிக்கிறாள். அப்பேற்பட்ட மா சபையிலே ஒரு பெண் வக்கீலாக எழுந்து நின்று நமக்கெல்லாம் வாதிட்டு நம்மை நல்வழிப்படுத்துகிறாள்னு கீழ்ப்பாசுரத்திலே சுவாமி ஏசிகன் காட்டினர். 33வது பாசுரத்திலே இன்றைய ஸ்லோகமானது 34வது ஸ்லோகம். இதனுடைய தாற்பயார்த்தம் என்னன்னா, அநேக விதமான பாவங்கள் புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாவத்துக்கு இந்த பிராயச்சித்தம்னு சொன்னா அந்த பிராயச்சித்திலேயே நமக்கு சில பாவங்கள் நேரும்போது அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்த மாதிரி ஆகாது. நாம் செய்த பாவங்களை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் எழுதப்படாத நியதி. வருங்காலம் கழிகாலமாயுலகை அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாச்சர். வருங்காலமெல்லாம் அனுபவித்தாலும் எத்தனை கோடி ஜென்மாக்கள் நாம் புனகா பிறந்து அனுபவித்தாலும் தீர முடியாத பாவங்கள்லாம் நாம் செஞ்சின்றிருக்கோம். தினம் தினம் புனப்புனகா பண்றோம். எப்பேற்பட்டதான பிராயச்சித்தங்கள் செய்தாலும் அவற்றை தீர்த்து முடிவதில்லைன்னு சாய்க்கிறார். அதனால் இதையெல்லாம் அறிந்தனம் தயாதேவியானவள் நாம் கூப்பிடாதையே நம்மிடத்திலே வந்து நம் சீனிவாசனை தன்னுடைய வசப்படுத்திக் கொண்டு இந்த சம்சார பீதியிலே சிறகடிக்கின்ற நம்பையெல்லாம் இதிலிருந்து வெளியில கொண்டு வந்து நம்முடைய நன்மைக்காகவே அவள் தோன்றுகின்றாள்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அனுபவிதும் அகோகம் நாலமாகாமி காலகா வசமயதும் அசேஷம் நிற்கிரியா பின் அசக்கியம் ஸ்வயமதிஹிதேத்வம் ஸ்ரீகிருதஸ்ரீநிவாசோ சிதிலிதி பவபீதிஹி ஸ்ரேயசே ஜாயசேனஹா. ஸ்ரேயசே ஜாயசேனஹா அப்படின்னார் தயாதேவியே. அகோகம்னா பாப சமூகத்தை மிகுதியில்லாமல் வருகின்ற ஆகாமி காலங்களிலும் வருகின்ற காலங்களிலும் அதாவது முழுவதும் கூட நம்மளால வந்து அனுபவிச்சு இந்த பாப சமூகத்தை அனுபவிச்சுட்டு பிராயச்சித்தங்கள் பண்ணி போக்களிக்க முடியாது, மிகுதியில்லாமல் முடியாது. அதனாலே சுயமாகவே சுவா சுயமேக வந்து நிற்கிறான் நம்மை நம்ம ரட்சிப்பதற்கு. எப்படின்னா சீனிவாசை தன் வசப்படுத்தி வசீகரிச்சுண்டு சித்திலித்தி பவபீதிகி சம்சார பயத்தை போக்குகின்றவளாய்கொண்டு எங்களுடைய சேயசே குறிக்கோளாக கொண்டு அவள் ஜாயசே காரணமாகிறாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல வந்து அற்புதமாக காட்டர். 34வது ஸ்லோகத்தில் அது விஸ்தாரமான அர்த்தம் பார்க்கணும்னா இந்த ஜீவாத்மா இருக்கே இவ்வேளை என்னென்ன க்ஷணம், ஒரு க்ஷணம் கூட ஏதோ ரெண்டு புண்ணியம் பண்ணான்னா ஒரு 200 பாபம் பண்றான் இந்த ஜீவாத்மா. அப்படிப்பட்ட புனப்புனகா நாம் பாபங்கள் நாம் அபுத்திபூர்வமான பாபமோ அபுத்திபூர்வமான பாபமோ செஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சே தப்பு பண்ணுவான், எச்சா பண்ணிட்டு கையெழும்புறது இல்ல. சாமான்யமான ஒரு தர்மம் அது, அதுவே நமக்கு தெரியல. அபுத்தி பூர்வமான பாபம் என்னன்னா, பெருமாள் சன்னதிக்கு போனா நகத்தை கிள்ளி போடுவான், தலையை உதறி தலையை முடிஞ்சுக்கும் போது அதுல இருந்து சில கேசங்கள் சன்னதியில வந்து அது பாபம்னு சொல்றா பெரியவா. எம்பெருமானுடைய திவ்யமங்க வைக்கிறம் பின்னாடி இருக்கிறத பார்க்காதே, அங்கமா கால் நீட்டி சேவிப்போம் சில சமயங்கள்ல அவசரத்துல. அது வந்து நமக்கு தெரியாத பண்ற பாபங்கள், அபுத்தி பூர்வமான பாபங்கள்னு சொல்றா. நம்ம தான் தப்பு பேசுறோம்ன்றது தெரியாம பெருவாரிடத்துல ஒரு அபச்சாரப்பட்டுறோம், அபுத்தி பூர்வமாக பாகவத அபச்சாரங்கள் நேர்ந்து போகுது. அதெல்லாம் கொடிய பாபம் தானே சுவாமி, சின்ன விஷயம் தானே நினைச்சா தண்டனை பெருசா இருக்கு எல்லா இடத்துலயும். என்ன சுவாமி நான் பண்ணிட்டேன், பகதாத்து மாமா பஸ்ல இருந்து ஒரு 20,000 ரூபாய் பசா எடுத்துட்டேன்னா ஒரு திருட்டு பேர் இருக்கு, 20,000 பெரிய அமௌண்ட் இல்லையா சுவாமி, தண்டனை உண்டு நிச்சயமா போலீஸ்ல உண்டு. அப்ப ஏற்பட்டதான பாபங்களை நாம் பண்ணிட்டு இருக்கோம், குற்றத்திற்கு அந்த தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது லோக நியதி. குற்றம் கொடியதானால் என்ன, பெரிய குற்றம் பண்ணிட்டான் சுவாமினா நிச்சயம் ஆயுள் தண்டனை சுவாமி, இல்லைன்னா சிரச்சேதம் தான் அப்படின்னு நியாயஸ்தலங்களிலே வந்து உனக்கெல்லாம் விதி வகுத்திருக்கா இல்லையா. அந்த மாதிரியான நாம் ஒரு பெரிய குற்றத்தை பண்ணும்போது தண்டனையை முறைப்படி அனுபவித்தே தீர வேண்டும்னா ஏதாவது கொஞ்சம் பார்க்கா சுவாமி, ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கா இவனை எப்படியாவது காப்பாத்தனமே அப்படின்னா, இல்ல சுவாமி இவனு ஒன்னா ஆயு அவனு சிரச்சேதத்திலேருந்து ஆயுள் தண்டனை ஆகணும் மாத்தலாம், கொஞ்சம் வாதாடி பார்க்கலாம்னு சொல்லுவா. அதுக்கு என்னன்னா ஒரு பிரிவு எடுக்கணும், எடுத்தான் இந்த பாபத்தை கழிச்சா அந்த பிரிவில் நல்ல விஷயம் பண்ணா எம்பெருமானிட்ட போலாம் அப்படின்வா. அப்போ அதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்றா பெரியவா. அந்த பிராயச்சித்தம் பண்ணும்போது கூட சில பாபங்கள் வந்துருது சுவாமினா, என்ன சரியா உட்காந்து ஆச்சவனம் பண்ணல, வாத்தியா சொன்ன மந்திரத்தை சொல்லல, ஆத்துல சாதம் நடக்குது சுவாமி, அன்னைக்குதான் ஏகமட்டான கோபம் நடக்கும், ஆத்துல சண்டை யுத்தம் யுத்தமே வந்துடும் சில ஆங்கள்லாம். வாத்தியார் லேட்டா வந்தா வாத்தியார் பேர்ல கோபம், நிமித்தின சுவாமிகள் லேட்டா வந்தா சுவாமி பேர்ல கோபம், தலிகை சீக்கிரம் பண்ணனா ஆத்துக்கால் மாமி பேர்ல கோபம், இத்தனை கோபங்கள்லாம் வரும்போது அந்த அன்னைக்கு சாத தினத்திலே அவ்வளவு பாபங்கள். பூர்வர்களை வந்து நாம் திருப்திப்படுத்துதான் சாத்தாதிகளை, ஸ்ரத்தையா தேவம் அஸ்ரத்தையா தெய்வம்னு சொல்லிட்டு வேதம். ஸ்ரத்தையான கர்மா பண்ணும்போது நாம் இந்த ஸ்ரத்தைய மாத்தி நம்ம வந்து அஸ்ரத்தையாக அசட்டையாக சில பாவங்களை பண்றோம், காலை சரியா அலம்புறதில்ல, சரியா உட்காந்து ஆசோனம் பண்றதில்ல, இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் கிஞ்சித் கிஞ்சித் பாபம் புனப்புனகா நித்தியம் நித்தியம் நம்ம மேல வந்து ஏறி நிக்கிறது ஆரோபித்து இருக்கு. இந்த பாவங்கள்லாம் எப்படி போகணும், ஏதாவது ஒரு சேதுஷ்டானம் பண்ணி தொலைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா சேதுஷ்டானம் பண்ணும்போதும் பாபம் ஏற்படுறது சுவாமினா இல்லையா. அதனாலே நம்ம பாபத்தை பிராயச்சிதம் பண்ணி போக்குவதானது முடியாது, அதான் பிராரப்தம்னு சொன்னா. அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார், அஞ்சிரை கழித்தருளும் அன்பர் வந்தார், மருள்வார் அபகனம்மை காப்பார் வந்தார், வானே வயிறடைத்தி வைப்பார் வந்தார்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார் திருச்சின்னமாலையில. அவருடைய அருளால தான் காப்பாற்ற முடியும், நான் எந்த பிராயச்சிதம் பண்ணி என் பாபத்தை போக்க முடியாது, நான் நல்ல மதிப்பை பெற முடியாது என்னும் போது இந்த பாபங்களுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சே தீர வேண்டும். அப்ப அனுபவிச்சா இந்த ஜென்மாலே அனுபவிக்க முடியுமான்னா, இந்த ஜென்மாலே நீ பூர்த்தியா அனுபவிச்சாலும் உன்னுடைய பாபம் கழியாதுன்னு சொல்றா பெரியவா. அதனாலே வருங்காலத்திலேயே என்றாலும் சரி அடுத்த ஜென்ம அனுபவிச்சு கழிச்சுடுற சாமினா போராது அப்படின்றா. அப்போ அவ்வளவு பாபமா நான் பண்ணிருக்கேன்னா ஆமான்னு சொல்றா பெரியவா. பிராயச்சித்தங்களை கொண்டு கழிக்கலாம் என்றா ஒரு நீதி உண்டு லோகத்துல. அந்த பிராயச்சித்தம் பண்ணும்போது முழுவதும் இந்த பாபம் போகாது சுவாமி, தொலைப்பது இயலாத காரியம். பிராயச்சித்தம் நாம் செய்கின்ற போதே பாபங்கள் வந்து சேருவது நம்ம அறியாம வந்து சேர்ந்துடும் சுவாமி. அதனால இனிவரும் காலங்கள் உனக்கு இருண்டே இருக்கும்னு தெரிஞ்சு போயிடுது நமக்கு. அதுக்கு என்ன ஒருவனே எம்பெருமான் திருவடியை பிடிக்கணும், எம்பெருமான் திருவடியை பிடிச்சாலும் முன் சொன்ன பாசுரத்தின் பிரகாரம் எம்பெருமானுடைய நியாயஸ்தலத்திலே போய் தண்டனை கொடுக்க ஸ்தலத்தில் எண்ணு நம் பக்கம் தயாதேவி ஒரு வாதாடினாதான் நமக்கு எல்லாம் ஒரு நல்ல ஸ்திதி கிடைக்கும்ன்றது சுவாமி தேசிய நாங்க அற்புதமா சாட்சித்தார் கீழ்பாசுரத்துல. அப்போ இந்த தயாதேவி நம்முடைய அந்த கரண்ட் ஸ்திதியை தெரிஞ்சுண்டு நமக்கோசம் வாதம் செய்தால் மட்டும் போராது, அந்த சமயத்துல சீனிவாசனை தன் வசப்படுத்துகிறாள், தனக்கு அதீனமானவன் அகப்புகிறாள் இந்த தயாதேவி லோக பரமபுருஷனையும் சிருஷ்டி நாயகனை சத்தியவிரதனா இருக்கக்கூடிய பெருமாளை, தர்மமே உருவான பெருமாளை, திருவேங்கடத்தை எல்லக்கூடியதான பெருமாளை, அந்த அக்னியிலே ஏற்பட்டதான அந்த பெருமாளை, இப்படியெல்லாம் ஆசிதாளுக்கு ரட்சிக்கக்கூடியதான எம்பெருமானை, ஆசித ரக்கணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டவனான பெருமாள் இடக்கை வழக்கை அறியாத ஆசியருக்கு எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை தான் கிட்டழந்து அனுகிரகம் பண்ணானே, அப்படிப்பட்ட பெருமாளை திருவேங்கடத்தானே தன் வசப்படுத்துகிறாள் இந்த தயாதேவி அப்படின்னு சாகிறார். தன் வசப்படுத்தின உடனே எம்பெருமான் சிப்ராட்டி பக்கம் தயாதேவி பக்கம் வரும்போது, இந்த சம்சாரி சுவாமி கொஞ்சம் இறக்க குணம் காட்டுங்களேன், ஏதோ குழந்தை தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு புருஷகார பூதையாகி சம்சாரியார் நம் பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும்படியாக எம்பெருமானுடைய மதிய லேசா கொஞ்சம் மயக்கி அவனை மன்னிச்சுட்டேன், நான் அவனை மன்னிச்சுட்டேன்மா, நீ கவலைப்படாதுன்னு சொல்ற வரைக்கும் பெருமாளை விடமாட்டான் தயாதேவி. அவன்கிட்ட பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு இவன் எந்த தப்பும் பண்ணல, இவனுக்கு வைகுண்டம் உண்டுன்னு சொல்ற வரைக்கும் அந்த தயாதேவி எம்பெருமானை விடாத சித்திரித பவபீதிகி சயசே ஜாயசேனா, அதற்கோசம் அவளே தயாதேவி அவதாரம் பண்றாள். இப்படி எம்பெருமானத்தை வாதிட்டு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற காரணத்தின் பொருட்டே, இது சம்சார பயத்திலே நாம் இந்த சம்சார சாகரமாகிய இந்த பவக்கடலிலே நாம் வந்து உழண்டு கொண்டிருக்கோம், அதிலேருந்து எம்பெருமானைய ஓடத்தை கைப்பற்றி அவனுடைய வாசஸ்தலமான அந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கு தயாதேவி வந்து அவதாரம் பண்ணி நம்மளை எல்லாம் எம்பெருமானத்திலே நமக்காக பரிந்து பேசி எம்பெருமானை தன் பக்கத்திலே மயக்கி வச்சுக்கொண்டு அவனிடத்தே ஒரு ஓலை படிவத்தை வாங்கி, இந்த ஜீவாத்மா எந்த பாபம் பண்ணலே, இவனுக்கு நான் வைகுண்டம் வந்து கொடுக்கிறேன்னு சொல்ற பரியந்தம் விடமாட்டா, அதுக்கோசரமே அவ அவதாரம் பண்றான்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அப்படின்னா தயாதேவியினுடைய எம்பெருமானே கருணை வடிவானவன், இந்த தயாதேவியினுடைய கருணை வந்து எப்படி சொல்லி மாளும், ஒரு 100 ஸ்லோகம் தான் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கேன் தயா சதகத்தை, எம்பெருமான் குணத்தை பண்ணிருக்க, இன்னும் கோடி கோடி ஸ்லோகங்கள் பண்ணலாமே, இப்படி ஒரு ஒரு அணுவாக அந்த தயனுடைய அந்த ஆகாரத்தை சுவாமி தேசிகன் தான் பரிசீலனை பண்ணி தன்னையே ஒரு குற்றவாளனாக ஆக்கி கொண்டு என்னை ரட்சிப்பதற்கு திருவேங்கடமுடையான தயாதேவியானவள் ஜாயசேனகா ஸ்ரேயசே ஜாயசேனகா என்று சொல்லி இவள் காரணமாகிறாள், தனக்கு நம்ம பொருட்டு பிறக்கிறான்னு நமக்கெல்லாம் சீனிவாசனை சேவிக்கக்கூடியதான பாக்கியம் உள்ள அர்ச்சை செவிக்கூடாத பாக்கியம் உள்ள நமக்கெல்லாம் சுவாமி தேசிகன் அறிவுறுத்துற இந்த பாசுரத்தின் மூலமாக, சீனிவாசனை தன் வசப்படுத்தி எங்களது சம்சார பீதியை சிறகடித்து பறக்க, இனிமே இந்த சம்சாரத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை என்னும் மார்பிலே கைவத்து நிம்மதியாக உறங்கும் ஒரு ஜீவாத்மாவை போலே செய்த வேள்வியர் வையத்தேவரான சொன்னேர் சுவாமி நம்மாழ்வார். செய்த வேள்வியினான செய்ய வேண்டதை செய்து முடித்தவன் அர்த்தம், தகசித்திரசால கிருத கிருத்திய அதிகாரம் அதிகாரம் உண்டு, என்ன ஒரு ஜீவாத்மா இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்தவன் சரணாகதி பண்ணின்றவன் அர்த்தம் பெரியவா சொல்றா. இப்படி இருக்கும்போது இந்த சம்சார பீதியிலே எனக்கு வந்து பயம் இல்லை, இந்த பயம் இல்லை என்ற தன்மையை காட்டுவதற்காக தயாதேவி தானே அவதாரம் பண்றா. சித்திலித்தி பவபீதிகி சேயசே ஜாயசேனஹான்னு சுவாமி தேசிகன் இந்த என ஹிதமே ஸ்வயமதி ஹிதம் துவாம் ஸ்ரீகிருத ஸ்ரீனிவாசான்னு காட்டி நமக்கெல்லாம் இந்த தயாதேவியினுடைய குணத்தை ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்பதன் ஒரு பாக்கியவசத்தை சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்திருக்கார் இந்த ஸ்லோகத்துல. அதனால திரண்ட கருத்தானது நம்முடைய பாபம் வந்து அனுபவிச்சாலும் கழிக்க முடியாது, எத்தனை பெருவியானாலும் கூட வரும், இதெல்லாம் கழிச்சு கட்டி இது எம்பெருமானத்தை சேர்ப்பிக்க வேண்டியதான ஒரு ஒரு வேலையை ஒரு போர்ட்போலியோவை தான் எடுத்துக்கிறதுக்கு இவள் வந்து காரணபூதையா இருக்கிறான்னு சுவாமி தேசி இந்த பாசுரத்தை நிரவதிகமா காட்டுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.